நீ தந்த காணிக்கே நகைஹூவ மாளிகே, நகைஹூவ மாளிகே நான் தந்த காணிக்கே அனுராக மாளிகே அதுக்கில்ல போலிக்கே. நீ தந்த காணிக்கே நகைஹூவ மாளிகே, நகைஹூவ மாளிகே நான் தந்த காணிக்கே அனுராக மாளிகே அதுக்கில்ல போலிக்கே. கண்ணல்லே பரதே ஒலவின பீட்டிகே, பூரை சபந்தே மனசின பேடிக்கே. கண்ணல்லே பரதே ஒலவின பீட்டிகே, பூரை சபந்தே மனசின பேடிக்கே. நீ தந்த காணிக்கே நகைஹூவ மாளிகே, நகைஹூவ மாளிகே நான் தந்த காணிக்கே அனுராக மாளிகே அதுக்கில்ல ஹோலிக்கே. கரதே நன்னா கனசின தீரகே, ஆசைய ஹூகளு அரளிய தோட்டக்கே. நீ தந்த காணிக்கே நகைஹூவ மாளிகே, நகைஹூவ மாளிகே நான் தந்த காணிக்கே அனுராக மாளிகே அதுக்கில்ல போலிக்கே. ஓஹோ.